பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே. ஒரு நிலவா உன்ன படைச்சா, போனெஞ்சு பெரு உறவா என்ன படைச்சா, கண்ணு கொரு நிலவா என்ன படைச்சா, ஏனெஞ்சு கொரு உறவா உன்ன படைச்சா. ஒரு தாயாட்டம் ஒன்ன நான் பாலாட்டுவேன், தினம் ஆறாறு ஆறிடோ நாம் பாடுவேன், இப்பவும் எப்பவும் நீ நாட்டுவேன். ஒரு நிலவா ஒன்று படிச்சா நெஞ்சு கொரு